Junior, Junior, Junior. Yes, boss. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? திருமணம் கொண்டு திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இழகிய பெண்மை இருவர் கைபொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? இழகிய பெண்மை இருவர் கைபொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில்லாடும் நாணலேனி நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். சிற்பம் ஒன்று சிரிக்கக் கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாதோ? வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம்? ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ? ஜூனியர், ஜூனியர், ஜூனியர். இருமனம் கொண்டு திருமண வாழி இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? கடற்கரை ராகம் இதுதான் காதலடா, அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. கடற்கரை ராகம் இதுதான் காதலடா, அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. அவளது தேவை அறிவாயோ? வயலுக்கு தேவை மேகம் என்பாய், அவளது தேவை அறிவாயோ? மாட்டைக் கண்டு ராகம் போட்டேன், நீரைக் கண்டு தாகம் கொண்டு பாவம் தெய்வம் பார்க்க கூடாது. No, it's bad. ஜென்மம் ஒன்று ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது. ஜூனியர், ஜூனியர், ஜூனியர், ஜூனியர். இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். Love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்கு வருகின்றான். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் தேங்குகின்றான். ஐப்பசி மாசம் ஏமாந்தாலோ, ஏப்ரல் மாசம் அடியின் முடிவை சொல்லக்கூடாதோ. It's highly idiotic. Too fast. Only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு, குழம்பிய நெஞ்சும் சிரிக்குது கேட்டு, முடிவை சொல்லி சிரிக்கக்கூடாதோ. முடிவை சொல்லி சிரிக்கக்கூடாதோ. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?